அருகில் நீர் மணி துளும்பி நீ அருகில் நின்னோ கண்ணு நீர் துடைக்காதே ஒன்னும் பறையாதே நின்னும் யானும் நினைப்போ பிரவாகத்தில் நின்னொரு துள்ளியும் வாக்குகள் பகர் நீல உள்ளிலே சிநேக பிரவாகத்தில் நின்னொரு துள்ளியும் வாக்குகள் பகர் நீல மானச பாவம் மௌனத்தில் ஒளிப்பிச்சு மணி நாமிருந்து நீர்மிழித்தீலியில் நீர்மணி துளும்பி நீ அருகில் நின்னோ கண்ணு நீர் துடைக்காதே ஒன்னும் பறையாதே நின்னு யாரும் உரன் நினைப்போ நின்ற உள்பூவின் துடிப்புகள் அறியுன்னு அஜ்ஞாத நாம் சக யாத்ரிகன் யார் நின்ற உள்பூவின் துடிப்புகள் அறியுன்னு நாம் அறியாது கை மாறியில்லற்ற மோகங்கள் நொம்பரங்கள் நீர்மிழித்தீலியில் நீர்மணி துளும்பி நீ என் அருகில் வந்தோ கண்ணு நீர் துடைக்காதே ஒன்னும் பறையாதே இன்னும் யாரும் உரன் நினைப்போ வேறு நன் நினைப்போ நீர்மிழித்தீலியில் நீர்மணி துளும்பி அருகில் நின்னோ கண்ணு நீர் துடைக்காதே ஒன்னும் பறையாதே நின்னும் யாரும் உரன் நினைப்போ வெறுமன் நினைப்போ.